வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருதார் அவர் பலரும் மைபுரு கண்ணியார் மானிடத்தியழுது வணங்குகின்றார் அணங்கின் மணவாழ செப்புரு கமலங்கள் மலரும் தந்தையல் சூழ் திருப்பெரும்புறையூரை சிவபெருமா.